வணக்கம். தமிழ்நாடு மாணவரைஞர் கூட்டமைப்பின் நண்பர்களுக்கு ஞானப்பிரகாசம். சனிக்கிழமை அன்னைக்கு 17, 11, 18 அன்னைக்கு குடிகாடு இந்த செஞ்சிலோட பண்ணையில் கூட்டம் அற்புதமாக நடந்தது. ஓரளவு கல்வியாளர்களும் விவசாயிகளுமா பல்வேறு சமுதாய சூழ்நிலைகளில் உள்ளவங்க எல்லாருமே கூட்டத்துக்கு கலந்திருந்தது ஒரு சிறப்பு. ஆசிரியர்கள், ஆசிரிய விவசாயிகள், விவசாய அலுவலர்கள், கால்நடை மருத்துவர், கலை மற்றும் பல பேர் வந்து கலந்துட்டாங்க. ரமேஷ் ஆர்வமாக நம்முடைய தமிழர் வேளாண்மை முறையில் பயிரிட்ட கடலை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் காண்பிச்சு அவங்களுடைய கருத்துக்களை பதிய வச்சார். நம்ம பொதுவாக என்ன விரும்புகிறோன்னா, விவசாயத்தை ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தணும். விவசாய பொருள்களால் தான் இன்றைக்கி உலகத்தில் பல நோய்கள் வருது. விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற முறைகளாலேயும் அந்த பூச்சிக்கொல்லிகளாலேயும் இந்த நோய்கள் வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் பொதுவாக பரவலாக இருக்குது. இரண்டாவது, மிக அதிகமான விளைச்சலுக்காக தான் இந்த உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு கொள்கையும் இருக்குது. விவசாயிகளோட சிக்கல்களை, இந்த அதிக விளைச்சலுங்கிறது ஒரு சிக்கல், ஏன்னா பணங்கிற ஒன்று வந்து விவசாயிக்கு அவசியம் தேவைப்படுது. பணத்துக்காக தான் விவசாயி இந்த உரங்களை உபயோகப்படுத்துகிறாங்களே தவிர, பூச்சி மருந்து உபயோகப்படுத்துகிறாங்களே தவிர, நிச்சயமாக அவங்க மற்றவங்களுக்கு உணவு உணவிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லை. சரியா, மற்றவங்க சாப்பிடணுங்கிறது நோக்கத்தில் இல்லை. ஆனால் இந்த உரமோ பூச்சி மருந்தோ இல்லாமல் அதிகமாக விளைய வைக்க முடியும். அது முழு ஆரோக்கியமான விளைச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழர் வேளாண்மையோட நோக்கம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இயற்கைங்கிற பேரில் நீங்கள் உழுதுட்டு விதைக்கிறாங்க, தண்ணியே இல்லை, அப்போ அந்த விளைச்சல் வந்து சரியான விளைச்சலாக விளையாது தானே? அதாவது ஒன்று பதறாக இருக்கலாம், அல்லது போதிய அளவு உள்ள நெல்மணிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கடலையில் கடலை இல்லாமல் உள்ள கடலை பருப்பு இல்லாமல் இருக்கலாம், செடிகள் காஞ்சி போயிடலாம், அதில் ஏதோ கொஞ்சம் போல் விளைஞ்சிருக்கலாம். அந்த விளைச்சல் வந்து முழு ஆரோக்கியமானதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? போதிய அளவு நீர் கட்டமைப்பு, அது போலவே இந்த ஆரோக்கியமான சூழல்கள், வெளிச்சம், வெப்பம், இந்த தட்பவெப்ப நிலைன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே கலந்து முழுமையான பாதுகாப்பு முறையில், அது எந்த விதமான உரமும் இல்லாமல் விளைய வைக்கின்ற ஒரு முறையில் தான் மிக உயர்ந்த சுவையுள்ள தரமிக்க மருத்துவ பண்புள்ள விளைபொருட்களை உற்பத்தி பண்ண முடியும். இந்த இடத்த விவசாயிகளுக்கு புரிய வைக்கணும். மிக அதிக விளைச்சல் வந்து ஒன்றும் செய்யாமலும் விளையும். நீர் தண்ணீர் வெப்பம், சரியா, இதை சரியான முறையில் வடிவமைச்சாலே மிக உயர்ந்த விளைச்சல் எடுக்க முடியும். பூமியில் இதை வடிவமைக்கிற முறையை நம்ம வந்து தமிழர் வேளாண்மை முறை மூலம் கொண்டு வரோம். எந்த வந்து திருவள்ளுவன் நோயின்னு சொன்னானோ, எதனால் நோய் வருதுன்னு சொன்னானோ, அது பயிர்களுக்கும் பொருந்தும். நோய் நமக்கு மட்டும்தான் இல்லை, பயிர்களுக்கும் வரும். பயிர்களுக்கும் பூச்சிகளால் தொந்தரவு உண்டு, நமக்கும் பூச்சிகளாலேயும் தொந்தரவு உண்டு. சரியா, நம்ம தலையில் பேன் குடும்பம் பண்ணிகிட்ருக்கு, வயிற்றில் நாக்குப்பூச்சி குடும்பம் பண்ணுது, அப்புறம் இன்னும் வைரஸ், கண்ணுக்கு தெரியாத வைரஸ்கள், மலேரியா வைரஸ் தான், நிமோனியா வைரஸ் தான், ஃப்ளூ வைரஸ் தான், சரிங்களா? அதே மாதிரி நிறைய கேன்சரில் வர்றது கூட வைரஸ் தான். இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிர்களால் நமக்கும் தீங்கு வருது, இதுவும் வருது. நம்மளும் குழந்தை ஒட்டி பார்க்குறோம், பயிர்களும் அப்படி தான். சரியா, அதை நம்ம இன்னும் சுருக்கமாக சொன்னால், அது இருந்த இடத்துலையே இருக்குது, நம்ம அசைகிறோம், அவ்வளோதான். நம்ம அசைகிற உயிர்களாக இருக்கும், அவங்க அந்த தாவரங்கள் வந்து அசையா உயிர்களாக இருக்குது. ரெண்டுக்குமே தட்பவெப்ப நிலை தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இதை மிகச்சரியான முறையில் வடிவமைச்சாலே வேளாண்மையினுடைய உச்சத்தை, விளைபொருளின் விளைச்சலினுடைய உச்சத்தை, மகசூலினுடைய உச்சத்தை, அதே போலவே அந்த விளைபொருட்களுடைய மிக உயர்ந்த தரம் இருக்குது பார்த்தீங்களா, சுவையும் அந்த பண்புகள், மருத்துவ பண்புகளும் கெட்டு போகாமல் தரத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமும் நம்முடைய விருப்பமுமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். சரியா, இதை வந்து மாதிரியாக முன்மாதிரியாக செஞ்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தை நம்ம சிறப்பாக நடத்தணும். ரொம்ப அற்புதமாக எல்லோரும் உள்வாங்கினது ஒரு பெரிய விஷயம். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவர்களுக்கும், மற்றும் மிக சிறத்தை எடுத்து, ஏன்னா ஒரு 35 பேர் ஒரு இடத்துல, 35-40 பேர் குறையாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேரை ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது பல்வேறுபட்ட புதிய முகங்கள், சரியா? உதவி வேளாண்மை இயக்குனர் வரைக்கும் வந்திருந்தார், ஓய்வு பெற்ற உதவி வேளாண்மை இயக்குனர் கூட வந்திருந்தார், உதவி வேளாண்மை அலுவலர் வந்திருந்தார், அது போல் நிறைய பேர் வந்திருந்தாங்க, சரிங்களா? அது ஒரு பெரிய விஷயம். அதேமாதிரி ஆசிரிய பெருமக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அவங்களுக்கு சிறப்புற அந்த தேநீர் மற்றும் அந்த சுவைநீர் மற்றும் உணவு ஏற்பாடு செஞ்சிருந்தார் செந்தில், அவருக்கும் நன்றி சொல்கிறோம். ரமேஷ் இவ்வளவு சூழ்நிலையிலையும் அங்கிருந்து கொண்டு வந்து இந்த விளைவித்த பொருட்களை எல்லாருக்கும் காட்டி அந்த உண்மையை நிரூபிக்கணும், விவசாயிகள் மத்தியில் உண்மையை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ரமேஷுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் மிக அற்புதமாக முடிந்தது. எல்லாருக்கும் இந்த உண்மைகளை புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை பதிவிட்டிருக்கேன். நன்றி.